ஏதோ மெல்ல உன் பார்வை தான் அழிக்கிறதே. அருகே செல்ல உன்னை பார்க்க கண்களை கோர்க்க கைகளை சேர்க்க விளையாட்டு பொம்மையாவே நான் உன்னிடம் தோற்க வீசும் புன்னகை பேசுந்தென்றலாய் இந்த காதலில் சாய்ந்து போகவா பொய் என்ன மையோடு சேர்ந்திடுமா விசேர காதல் பொய் தானம்மா அழகி வா என் அருகில் வா உன் பாதம் என் கையில் தாங்கிடவா பேருல வாசம் சொன்னாலே வீசும் பேசாத போதெல்லாம் அச்சங்கள் ஆகும் பூக்காரி நீ எரிக்காததி கற்றல்ல நீ தனி தெளிக்காதடி காதலி என்றாய் அன்பே இருக்கிறேன் கண்ணாடியம் கல்லாகி போ போதுமாடி